என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லித்தர நான் இருக்கேன் நல்ல விளங்கும் யாவது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடக்கமே என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடக்கமே முத்திரைக்கு நன்றி சொல்லு நன்றி இல்லை என்னையே நீ கொண்டு சொல் நடுத்து கொள்ளவோ தடுத்து சொல்லவோ இடையணைக்கவோ தடை விதிக்கவோ எடுத்து கொள்ளவோ தடுத்து சொல்லவோ இடையணைக்கவோ சொந்தமோ எழுதி கொள்ளவோ தழுவ கூடுமோ நழுவி போகுமோ என்ன சொல்ல என்ன சொல்லித்தர நான் இருக்கேன் மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சொல் அழித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அழித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடக்கமே ஆஹா ஆஹா ஆஹா.